cours numéro 5. Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala nabiyyina Muhammad wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Taqaddam ma'ana fi ad-dars as-sabiq qawla Sheikh al-Islam rahimahullahu ta'ala wa likullihim qadrun ala wa fadailu lakinnama as-siddiqu minhum afdalu. Cheikh Mohammed ibn Hizam, hafidahullah ta'ala, il a cité dans son explication des preuves. Wa min hadhihi al-adilla, et parmi ces preuves qu'il a cité, hadith ibn Umar radiyallahu anhuma. Man yadhkuruh? Tfaddal. Qala ibn Umar radiyallahu anhuma, fanughayyiru bayna an-nas في زمان النبي صلى الله عليه وسلم فنغير أبو بكر ثم عمر بن الخطاب ثم عثمان. أحسنت. كنا نخير بين الناس في زمان النبي صلى الله عليه وسلم. أي على الوقت du prophète صلى الله عليه وسلم ابن عمر يقول أنهم croyaient, ils avaient la conviction أن أفضلهم c'était أبو بكر ثم عمر ثم عثمان رضي الله عنه. Et هذا cette عقيدة, elle était propagée à l'époque du prophète sallallahu alayhi wa sallam. Ce qui démontre anna hadha c'était connu indahum. Anna Aba Bakr radiyallahu an, thumma Umar, thumma Uthman, c'était afdal hadhihi al-umma. Et d'autres preuves qu'il a citées. Kadhalik hadith Amr ibn al-As radiyallahu an, annahu il a demandé au prophète sallallahu alayhi wa sallam, ayyun nas ahabbu ilayka ya Rasulallah. Qu'est-ce qu'il a répondu au Rasoul sallallahu alayhi wa sallam? Aïcha. Thumma qala wa min al-rijal, fa qala Abu Bakr. Thumma man qala thumma Umar. Amma hadith ibn Umar, na'am, il est fi sahih al-Bukhari. Amma hadith Amr, il est fi sahih. Wa liyum nakmil hadha al-bab. Il est important. Et al-Sharih, Cheikh Mohammed, il va citer une mas'ala muhimma wa hiya hukmu man sabba as-sahaba. Le jugement, et dans notre dîn, c'est quoi son hal, c'est quoi son hukm à celui qui insulte les compagnons du prophète sallallahu alayhi wa sallam. Hada taqaddam ma'ana anna al-mu'min yuhibbu as-sahaba. Al-mu'min yuhibbu Allah azza wa jal, yuhibbu Allah azza wa jal wa yuhibba الرسول صلى الله عليه وسلم ويحب كل من يحبه الله ورسوله وهكذا المؤمن لم الله لم son messager et لم tout ce que Allah et son messager صلى الله عليه وسلم يزال. لكن للأسف أن بعض الناس عياذا بالله à cause d'une maladie d'un cœur نفاق فيطعنون في الصحابة رضي الله عنهم. فلهذا العلماء ومنهم المؤلف أي صاحب المنظومة شيخ الإسلام ابن تيمية رحمه الله إلى كتاب نفيس جدا في هذا الصارم المسلول. Et c'est un livre, il traite في الحقيقة la base sur ceux qui insultent le prophète صلى الله عليه وسلم. Et كذلك il a cité ceux qui insultent les compagnons et ceux qui insultent كذلك la famille du prophète صلى الله عليه وسلم. C'est une référence, celui qui veut comprendre ce sujet avec les preuves, il revient à ce livre, الصارم المسلول. قال حفظه الله حكم من سب الصحابة. قال شيخ الإسلام ابن تيمية رحمه الله في كتابه القيم الصارم المسلول, أما من اقترن بسبه دعوى أن عليا إله أو أنه كان هو النبي وإنما غلط جبريل في الرسالة هذا لا شك في كفره بل لا شك في كفر من توقف في تكفير. Premier cas, ceux qui insultent les compagnons du prophète sallallahu alayhi wa sallam et en même temps ils ont la conviction que Ali c'est lui l'ilah ou anna Ali c'était lui le prophète annahu kana huwa an-nabi wa innama ghalata jibril, et Jibril pour eux, il s'est trompé. Au lieu de révéler à Ali, il a révélé au prophète Mohammed sallallahu alayhi wa sallam. Faoula la shakanahum, c'est des kuffars. Roulatul rawafid, الضلال هؤلاء إجماع العلماء أنهم سد كفار. Ceux qui prétendent que Ali c'est un ilah, comme هو حال النصيرية وبعض الروافض, ils ont cette عقيدة, فهؤلاء sont أكفر من اليهود والنصارى. كذلك شيخ الإسلام يقول بل لا شك في كفر من توقف في كفره. كذلك celui qui a des doutes, أو ils ne rend pas كافر هؤلاء, فهذا كذلك يا أكان دوت أنه صان كافر. لأن المسلم في مسألة التكفير إدوى كفر من كفره الله ورسوله. يا أكان دوت أن ceux qui prétendent que علي رضي الله عنه c'est الإله, ils adorent علي, أو ils prétendent que Jibril s'est trompé, ويطعنون في أصحاب رسول الله صلى الله عليه وسلم, يا أكان دوت أن هؤلاء c'est des زنادقة منافقون. Même s'ils prononcent shahada, même s'ils font apparaître l'islam, ha'oula, c'est des kafara. Donc, en tant que muslim, tu dois kafar man kafarahu Allah wa rasuluh. Tu dois dire, ha'oula, c'est des kuffar. Falihada, ahlul ilmi yaqulouna, anna man tawakkafa fi kufri ha'oula, faya aucun doute que lui-même c'est un kafar. Lianna al-muslim, il doit détester pour Allah, azza wa jalla. Il doit détester ha'oula fillah. Il doit avoir la conviction annahum c'est pas des musulmans. Lianna s'il pense que c'est des musulmans, son islam il est batil. Lianna pour lui l'islam c'est que Ali c'est l'ilah, que insulter sahaba c'est pas grave. Et ghayru dhalik min dhalalat ha'ula. Fal hadar, mas'alat at-takfir, on fait attention à l'exagération fi hadha al-bab et ne pas kaffar al-muslimin bi ghayri haqq, sans preuve, sans revenir à ahlul ilm. Kadhalik faire attention à un autre extrême, ne pas rendre kafir ceux qui sont kuffar. Biwadouh, il n'y a aucun doute. Qu'al yahoud, qu'al nasara, qu'al haoula, al qaramit, al rafidah, al nusayriya. Haoula, il n'y a aucun doute. Qu'est-ce que tu veux ba'da hadha? Annahum, ils disent que Ali c'est l'ilah. Anna Jibril il s'est trompé. Ma'a hadha, ils détestent Jibril. Et ils ont de l'animosité envers Jibril. Kadhalik, kama sayati ma'ana, ils pensent que le Coran, il a été falsifié, il n'est pas complet. كذلك ils insultent les compagnons du prophète صلى الله عليه وسلم, ceux qui ont propagé son din après. فهؤلاء المؤمن ولو il est جاهل, tu prends أجهل الجهال من المسلمين et tu lui cites هذا الضلال, il y a aucun doute أنه il va كفر هؤلاء et il va détester هؤلاء. Donc on revient le premier cas, من اقترن بسبه دعوة أن عليا إله. Donc il insulte les compagnons du prophète صلى الله عليه وسلم. Et كذلك, il a cette croyance, عياذا بالله, كفرية, أن علي c'est الإله. Ou, أن علي رضي الله عنه, c'était lui le prophète. Et Jibril, il s'est trompé. فهؤلاء, c'est des كفرة. Et كذلك, ceux qui ne rendent pas كفار, هؤلاء, كذلك, il n'y a aucun doute, أنهم, c'est des كفار. قال, وكذلك من زعم منهم أن القرآن نقص منه آيات وكتمت. Et ça rentre dans le premier cas, c'est des kuffars. كذلك, أن القرآن pour eux, مع أنهم ils insultent les compagnons du prophète صلى الله عليه وسلم, فpour eux le Coran il n'est pas complet, il est falsifié. Et soi-disant, ils ont ce qu'ils appellent Coran Fatima, un Coran qui est beaucoup plus grand que le nôtre, il y a beaucoup plus de sourates, et tout ça c'est du kuffar. القرآن حفظه الله تعالى. القرآن il est محفوظ. Allah subhanahu wa ta'ala, il a révélé ce Coran au prophète sallallahu alayhi wa sallam, et il est mahfoud fi suduri ahli al-ilm, et il est mahfoud fi al-masahif wa lillahi al-hamd ila an yasha Allah. Wa kadhalika man za'ama minhum anna al-Quran naqasa minhu ayatun wa kutimat aw za'ama anna lahu ta'wilat batinah tusqitu al-a'mal al-mashru'a. Toujours dans la première catégorie, annahum c'est des kuffar sans aucun doute, un groupe. العلماء اللي زافل الباطنية القرامطة اللي زاسيته هنا ونليش يسكى لفا ونحو ذلك. هؤلاء يسمون القرامطة والباطنية ومنهم التناسخية, وهؤلاء لا خلاف في كفرهم. هؤلاء كذلك يا أكان دوت أنهم سيدي كفار. الباطنية القرامطة إذن عقيدة أن لسانس جو قرآن لسانس جو قرآن pour eux c'est pas ce que المسلمون يكمخنوا. Matalan al-salat, al-hajj, etc. Pour eux, il y a des autres sens cachés. C'est pour ça qu'ils les appellent al-batiniyya. Ça vient de al-batin, quelque chose de caché. Et ha'oula, c'est des kafara. Les annahum, ils autorisent des choses avec leur explication du Coran. فمثلاً pour eux, الحج كما قال عز وجل ولله على الناس حج البيت. Allah subhanahu wa ta'ala nous a ordonné de faire le hajj. Bien sûr, une fois au moins dans sa vie pour celui qui a la capacité. فعندهم الحج سزيارة القبور. Et le shirk, c'est ça pour le hajj. C'est de visiter les tombes, al-adriha, les mausolées, et leur demander, etc. Pour eux, la définition du hajj, c'est hada. Ha'oula la shakka fi kufrihim. Ha'oula, c'est pas des mu'minoun abadan. Donc, le premier cas, on résume, on a ceux qui insultent les compagnons du prophète sallallahu alayhi wa sallam, et en même temps, ils ont la conviction, anna Ali, c'est l'ilah, ou c'est un nabi, ou ils prétendent que le Coran, il est pas complet, il a été falsifié. Fa'oula, c'était kuffar. Ha'oula, l'ulama, il les appelle, al-ba'tini al-qaramita. Roulat al-rawafid. C'est des rawafid, et c'est des kuffar bil-ijma'. Al-ulama, ils les ont fait sortir de l'islam. قال واما من سبهم سبا لا يقدح في عدالتهم ولا في دينهم مثل وصف بعضهم بالبخل او الجبن او قله العلم او عدم الزهد ونحو ذلك فهذا هو الذي يستحق التاديب والتعزير ولا نحكم بكفره بمجرد ذلك وعلى هذا يحمل كلام من لم يكفرهم من اهل العلم. Amma ceux qui insultent certains compagnons, فلهذا قال شيخ الإسلام مثل وصف بعضهم بالبخل, il insulte certains compagnons pas des choses qui touchent à leur dîn, là, مثلا البخل, être avare, ou الجبن, ne pas être courageux, ou قلة العلم, ne pas avoir beaucoup de علم, تنقص, فهذا قال هو الذي يستحق التأديب والتعزير. هذا ينبغي لولاة الأمور أن يؤدبوه إما بالسجن أو غير ذلك. هذا يدوى يتخبني حتى يتوب إلى الله سبحانه وتعالى يدلس هذا الضلال. Et même si certains savants iront pas kuffar هؤلاء, ça veut pas dire que ce n'est pas grave. Là, c'est très très grave. Et c'est une porte ouverte aux rawafid. أعداء أصحاب رسول الله صلى الله عليه وسلم. Certains qui sont passés par cette étape, عيادا بالله يغتروا بعد بمذهب الروافض. فتتخوف الآن بعض الضلال يطعنون في معاوية رضي الله عنه, ويطعنون في عمر بن العاص رضي الله عنه, ويطعنون في أبي سفيان رضي الله عنه. The companions du prophète صلى الله عليه وسلم, et il délaisse et t'entendra pas un mot de haoula sur al-kafara wa al-zanadiqa wa ahl al-bid'a wa al-dhalal. Tu les trouves, ils insultent les compagnons du prophète, ils les accusent à tort, et al-kuffar, ils sont à l'abri de leurs accusations. Wa fi hadha al-asr khabithun dhalun yat'an fi ba'd as-sahaba قاتله الله يسابل عدنان إبراهيم منحرف جاهل شغله الشاغل يطعن في أصحاب رسول الله صلى الله عليه وسلم. كذلك en France واحد اسمه إسلام ابن أحمد, كذلك c'est un خبيث الضال منحرف يطعن في بني أمية, كذلك يطعن في معاوية وفي عمر وفي أبي سفيان et sur beaucoup de compagnons. فالحذر من هؤلاء. هؤلاء ils sont plus proches de الروافض que de أهل السنة. فالحذر المسلم السني doit avoir un موقف مع هؤلاء. أنه يبغضهم في الله عز وجل. Mais on garde contre eux بقدر ما يستطيع بعلم وبعدل وإنصاف. Pourquoi? لأن النبي صلى الله عليه وسلم يقول انصر أخاك ظالما أو مظلوما. Tu dois secourir ton frère. Zaliman, qu'il soit injuste ou madloum, ou il a subi une injustice. Et on n'a aucun doute, an as-sahaba, radiyallahu anhum, c'est afdal hadihi l'umma. Et tu trouves, a'da'ullah, min al-munafiqin wa ahli al-bida'i wa al-ahwa, yata'nouna fi him ou fi ba'dihim. Ala kulli hal, hadha al-qism, أنه il n'insulte pas tous les compagnons comme الروافض لكن certains et des choses لا يقضح في عدالتهم فهذا c'est un ضال c'est un خبيث même si c'est pas un كافر c'est un منحرف et يجب ويستحق التأديب والتعزير الهجر كذلك لا يطعن في صحابي même une chose qui n'est pas directement liée au din que les exemples qu'il a cités chez l'islam فلا يفعل هذا إلا خبيث أما السني respect أصحاب رسول الله صلى الله عليه وسلم السني respect un مسلم de notre époque ولو سيد جاهل il le respecte il lui montre il l'aime في الله à que dire de هؤلاء ils ont fait des sacrifices ils étaient au début de la da'wa quand c'était difficile et tu trouves مثل هؤلاء qu'on a cité وغيرهم ils sont بعضهم في بلاد الكفر et ils sont غارق في المعاصي et tu les trouves يطعنون في معاوية وفي فلان من الصحابة ça montre que هؤلاء ils sont malades et tu les trouves pas un mot sur le kafir on parle même pas de أهل البدع والأهواء le kuffar tu trouves pas un mot بل ils ont ce qu'ils appellent eux de la douceur de la حكمة et في الحقيقة c'est جبن وضعف et كذلك حب الدنيا c'est ça qui les empêche de parler sur هؤلاء قال وأما من لعن وقبح مطلقا فهذا محل الخلاف فيهم لتردد الأمر بين لعن الغيظ ولعن الاعتقاد أما celui qui les maudit qui les insulte مطلقا أي tous les sahaba فهذا قال محل الخلاف فيهم لتردد الأمر بين لعن الغيظ ولعن الاعتقاد أما لعن الاعتقاد أنه يفسى parce qu'il a une aqida, iyadan billah. Fahada, il est proche de Rawafid. Qala, wa amma man jawaza dhalik ila an za'ama annahum irtaddu ba'd rasulillahi sallallahu alayhi wa sallam illa nafaran qalilan yablughuna bid'ata 'ashara nafsan aw annahum fassaqu 'ammatahum fahada la rayba aydan fi kufrih. Hawla sir Rawafid. Rawafid kuna aujourd'hui كثير منهم يسون على هذا بل يسون على هذا سلو عقيدة لو مذهب لفونديسيو هذا العداوة لأصحاب رسول الله صلى الله عليه وسلم فإيديز كسدي كفار ارتدوا يسون سورتي دو الإسلام أي لي كومبانيون دي بروفيت صلى الله عليه وسلم عيادا بالله صف كالكوزان يسيت علي والمقداد وسلمان الفارسي يسيت 4 أو 5 كي سون با سورتي دو الإسلام هؤلاء يا أوكان دوتنا هم سيد كفار لماذا لأنهم يطعنون في أصحاب رسول الله صلى الله عليه وسلم مطلقا يديس كي سنصرتي دل الإسلام ففي الحقيقة هؤلاء يطعنون في الإسلام يطعنون في الإسلام pourquoi ils critiquent الصحابة لأنهم ils sont pas d'accord avec دين الصحابة دين الصحابة في الإسلام قال فهذا لا ريب أيضا في كفره لأنه مكذب لما نصه القرآن في غير موضع من الرضا عنهم والثناء عليهم بل من يشك في كفر مثل هذا فإن كفره متعين الله سبحانه وتعالى زكاهم في القرآن الصحابة رضي الله عنهم ورضوا عنه فالسلوي مثلا الروافض كي أنسلت الصحابة رضي الله عنهم ففي الحقيقة يطعن في القرآن يكروبانس كي يضع القرآن يأوك إشكال لأن الروافض بغوص القرآن اللي تفلسفيه Enfin, les versets qui sont sur le Sahaba, pour eux, ce n'est pas sur le Sahaba. Emma, ils vont dire que ça a été rajouté. Emma, ils vont dire que l'explication, c'est un tel. Ce n'est pas le Sahaba. Donc, n'aie aucun doute, Akhil Karim, annahum, c'est des kafars. Et rapproche-toi vers Allah subhanahu wa ta'ala, bi bourdi ha'oula, wa takfir ha'oula. Le takfir, ce n'est pas madhmou mutlaqan, là. Le takfir, si il est bihaq, c'est une ibada lillahi azza wa jal. التكفير كي انتردي سي rendre كافر un مسلم كي mérite pas de ce jugement اي ça reste un مسلم اما هؤلاء فاين الاسلام pour هؤلاء الاسلام اللي في واد او يسون في واد اخر فان مضمون هذه المقاله ان نقله الكتاب والسنه كفار او فساق اما يديز ان la plupart des compagnons c'est des كفار او c'est des فساق ça c'est du كفر Celui qui a cette aqida, iyadan billah, c'est plus un muslim. Et ça, comme on l'a dit, c'est hal al-rawafid. Amma al-muslimoun, walillahi alhamd, ils aiment les sahaba. Et certains musulmans, tellement qu'ils aiment les sahaba, ربما ils exagèrent. Comme هو حال الجهال, ربما ils exagèrent. Annahum, ils leur demandent des choses. C'est l'égarement et c'est haram. Et leur demander des choses en dehors d'Allah subhanahu wa ta'ala, c'est du shirk billahi azza wa jal. Lakin, tu le trouves qui s'est égaré à cause de cette mahabba. Les annahu, il a dépassé les limites. Ils ne reviennent pas au Coran et à la Sunna, et certains ils s'égarent. Amma le bourd, فهذا c'est min صفات المنافقين. من صفات الروافض الزنادقة. قال وأن هذه الآية التي هي كنتم خير أمة أخرجت للناس وخيرها هو القرن الأول كان عامتهم كفارا أو فساقا. C'est ça que ça implique. الله سبحانه وتعالى يقول كنتم خير أمة أخرجت للناس. Vous êtes la meilleure communauté. Ah, le prophète صلى الله عليه وسلم et ceux qui étaient avec lui. Et la preuve, c'est que le prophète صلى الله عليه وسلم قال في كما في الصحيح حديث عمران خير رضي الله عنه خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. النبي صلى الله عليه وسلم il a démontré que les meilleurs des gens, des personnes, c'est ceux qui étaient avec lui. خير الناس قرني, اي l'époque du prophète صلى الله عليه وسلم. فهؤلاء الان يطعنون في هؤلاء. الله سبحانه وتعالى il démontre que c'est les meilleurs de cette كنتم خير امه, c'est la meilleure des communautés. Le prophète sallam كذلك il démontre. هؤلاء ils disent c'est des kuffar et c'est des fusaq. Ça montre انهم ils ont pas d'iman. قال ومضمونها ان هذه الامه شر الامم. الله سبحانه وتعالى il démontre que c'est خير الامم, et pour eux, vu que la plupart c'est des kuffar ou des fusaq, c'est les pires. عياذا بالله. وان سابقي هذه الامه هم شرارها. نعم الروافض pour eux, leurs suiveurs, ceux qui ont le même dîn qu'eux, pour eux, ils sont meilleurs que les sahaba. Pourquoi? Les annahum, pour eux, c'est des mu'minoun, al-rawafid, et les sahaba, pour eux, c'est des kuffar. Qala, wa kufr hadha mimma yu'lam bittirar min dîn l'islam. Ça, il n'y a aucun doute. Anna, même quelqu'un qui n'a pas de ilm, tant que c'est un musulman, et l'iman, il est rentré dans son cœur, il n'a aucun doute, anna ha'oula, c'est des kafara. قال شيخ الإسلام رحمه الله ولهذا تجد عامة من ظهر عليه شيء من هذه الأقوال فإنه يتبين أنه زنديق. La plupart de هؤلاء c'est des زنادقة. عامة من ظهر هكذا c'est ça leur dîn, il est fondé sur الزندقة. في الحقيقة ils font apparaître l'islam et c'est pas des musulmans, c'est des منافقون. قال وعامة الزنادقة إنما يستترون بمذهبهم. Ils font apparaître أنهم ils aiment la famille du prophète صلى الله عليه وسلم, أنهم c'est des مسلمون, أن علي il a été opprimé, أن الصحابة ils ont menti sur lui, etc. Tout ça في الحقيقة c'est pour eux. Ils font apparaître هذا فقط. أن القوم c'est pas des مسلمون. Ils ont rien à voir avec l'islam. أصلا leur دين il est fondé sur le كذب. Il est fondé sur le kufr. Il est fondé sur al-Tawiyan. قال وقد ظهرت لله فيهم مثلات وتواتر النقل بأن وجوههم تمسخ خنازير في المحياء والممات. هكذا موقف المسلم من هؤلاء. أنه il déteste في الله. Et si هؤلاء meurent على هذا الحال فإلى نار جهنم بإذن الله عز وجل. وجمع العلماء ما بلغهم في ذلك وممن صنف فيه الحافظ الصالح أبو عبد الله محمد بن عبد الواحد المقدسي كتابه في النهي عن سب الأصحاب وما جاء فيه من الإثم والعقاب. الإمام عبد الواحد المقدسي أو محمد بن عبد الواحد المقدسي رحمه الله il a écrit un livre sur cette مسألة, أي l'interdiction d'insulter les compagnons du prophète sallallahu alayhi wa sallam. قال وبالجملة فمن أو فمن أصناف السب. السب ça vient de سب. السب c'est insulter. السب c'est ceux qui insultent. من لا ريب في كفره. Donc il y a un groupe, il n'y a aucun doute que c'est des kuffar. Ceux qui insultent tous les compagnons. Et en général, هؤلاء الروافض, ils ont une aqida, le Coran, il est falsifié, anna Ali, c'est lui qui méritait d'être prophète. Bel ba'dhum, ils ont la conviction, anna Ali, c'est l'ilah, il l'adore min dounillah. فهؤلاء, on n'a aucun doute, c'est des kuffars. وَمِنْهُمْ مَنْ لَا يُحْكَمْ بِكُفْرِ. Certains d'entre eux, ce n'est pas des kuffars. Et parmi ceux qui accusent, qui insultent un compagnon ou deux compagnons, mais pas par rapport au dîn. مثلا يقول انه انه الى قد علم etc. هذا لا لا لا يجوز حرام طعن في ولي من اولياء الله c'est pas du kufr لكن صاحبه c'est un مبتدع c'est un منحرف ومنهم من تردد فيه et certains cas فالعلماء اختلفوا بعضهم ils ont dit que c'était un kafir et بعضهم ils ont dit que c'était pas un kafir فالله اعلم على كل حال c'est très très grave. قال واما من لعن وقبح مطلقا فهذا محل الخلاف فيهم اما سي les insultes tous خاصه لعن الاعتقاد انه الى عقيده اللي ديتست هذا القول بالتكفير لاقرب لماذا لانه ديتست حمله الشريعه اما مثلا ان autre époque si quelqu'un les déteste ou les insulte c'est quoi la relation entre lui et les sahaba ils lui ont rien fait de mal ils les a pas connus ils l'ont pas connu ففي الحقيقه ست Et cette rancœur s'est fondée sur le kufr. Et là, pourquoi ils les insulteront ? Sallallahu alayhi wa sallam. L'insan fait attention. Fi hadhihi al-mas'ala. La yathkur ashab rasulullah sallam illa bil jamil. Et il fait attention à shubuhat ahl al-bid'a wa al-dhalal. Khassatan ce qui s'est passé entre certains compagnons. L'insan yihdhar. Il ne rentre pas dans des choses qu'il ne maîtrise pas. Il fait dua. Ils sont tous à la khayr. وَلِلَّهِ الْحَمْدِ Et celui qui a fait un ijtihad et il a eu raison, فَالْحَمْدُ لِلَّهِ il a deux récompenses. هذا يقف أما بعضهم il rentre dans certaines مسائل mais pourquoi كذا mais pourquoi كذا à la fin il finit يطعن في معاوية رضي الله عنه أو يطعن في عمر بن العاص رضي الله عنه أو يطعن في علي رضي الله عنه et il se fait du mal alors que tout ce qui s'est passé c'est fini et tu ne sauras pas on ne te questionnera pas sur ça Anta, tu n'as pas assisté, falhamdulillah. Et tu fais du'a pour ceux qui t'ont précédé, min al-mu'minin. Hahada, ma wa'aduhum ta'atharu bil juhal bi ahli al-bid'a. Et ils rentrent dans des masa'ils, et à la fin ils ont des doutes, et ba'aduhum iyadam billah à cause de ces doutes. Fayamilouna ila al-rawafid. Falhadar, aqidatu ahli al-sunnah, c'est hada. Aimer tous les compagnons du prophète sallam. Avoir cette aqida, Abu Bakr c'est afdaluhum. Thumma Umar, thumma Uthman. Tout ce qu'on a détaillé. Wa yaqif. Qala, Cheikh Mohammed hafidahullah, Unzur, al-mas'ala bitawassu' fi s-sarim al-maslul, wa aqidati ahli s-sunnati wal-jama'a fi s-sahabati al-kiram. Et kutub al-aqida, kal-wasitiyya, wa al-tahawiyya, et d'autres livres, kadhalik, is-sit. Cette mas'ala. Lakin les deux ouvrages qu'il a cités, c'est khas, c'est spécifique au sujet des compagnons et la famille du prophète sallallahu alayhi wa sallam. Et Sarim al-Maslul, kadhalik, il cite ceux qui se moquent et qui insultent le prophète Muhammad alayhi sallallahu alayhi wa sallam. Qala hukm taqdim Ali ala Uthman radiyallahu anhuma. Deuxième mas'ala, après avoir cité hukm, na'am mas'ala tsab al-sahaba, Et il a détaillé Cheikh l'Islam. Et Inch'Allah, dans d'autres livres de Aqida, Talibul Ilm, il détaille akthar. Nous n'avons pas détaillé, khasatan al-mas'ala lati fiha khilaf, dhikra aqwal ahli al-ilm. Inch'Allah, dans d'autres livres. Amma hadha l'anta, une surah mukhtasara, mulakhasa. Ce point, dans d'autres livres. Nous, on essaye que cette première risala, elle soit mukhtasara, résumée. ثم إلى سيدنا عن حكم تقديم علي على عثمان رضي الله عنه قال شيخ الإسلام ابن تيمية رحمه الله في العقيدة الواسطية مع أن بعض أهل السنة كانوا قد اختلفوا في عثمان وعلي أيهما أفضل فقدم قوم عثمان وسكتوا وربعوا بعلي وقدم قوم عليا وقوم توقفوا شيخ الإسلام في الواسطية السيت أن à l'époque il y avait une divergence certains Ils ont dit que Uthman était afdal. D'autres, ils ont dit que Ali était afdal. D'autres, tawaqafu, ils n'ont pas tranché. قال لكن استقر أمر أهل السنة على تقديم عثمان ثم علي. Et après cette époque, ils se sont rassemblés à l'Ahl as-Sunnah, أن عثمان il est afdal. قال لكن استقر أمر أهل السنة على تقديم عثمان ثم علي، وإن كانت هذه المسألة ليست من الأصول التي يضلل المخالف فيها عند جمهور أهل السنة، لكن التي يضلل فيها هي مسألة الخلافة. أما faire passer علي avant عثمان في الخلافة هذا لا، لأن عثمان il était خليفة avant، il y a aucun doute. قال: وذلك أنهم يؤمنون أن الخليفة بعد رسول الله صلى الله عليه وسلم أبو بكر، ثم عمر، ثم عثمان، ثم علي، ومن طعن في خلافة أحد من هؤلاء فهو أضل من حمار أهله. أن سلكي أكوز يطعن فسام منحرف، وممن طعن في خلافة عثمان سيد قطب المنحرف. Il a, dans ses livres, il a accusé beaucoup Uthman, radiyallahu anhu. Et on avait détaillé « هذه المسألة كثيرا ». قال وقال رحمه الله في الفتاوى وتنازعوا في من يقدم عليا على عثمان. هل يعد من أهل البدعة؟ تنازعوا. Ils ont divergé. Est-ce que celui qui fait passer Ali avant Uthman? On parle plus de الخلافة. أما الخلافة c'est clair. أن أبو بكر ثم عمر ثم عثمان ثم علي. علي était خلافة après Uthman. Dans le temps c'est clair. بقي الآن ceux qui font passer Ali avant Uthman. أي في الفضل، أي ils disent que Ali est meilleur que Uthman. Est-ce que celui qui fait هذا c'est un مبتدع؟ قال شيخ الإسلام على قولين، هما روايتان عن أحمد، وقد قال أيوب السختياني وأحمد بن حنبل والدارقطني: من قدم عليا على عثمان فقد أزرى بالمهاجرين والأنصار. أزرى أي تنقص من قدرهم. Vous vous rappelez que Ibn Umar radiyallahu anhu, il a cité annahum à l'époque du prophète sallallahu alayhi wa sallam, il choisissait Abu Bakr, thumma Umar, thumma Uthman. C'est pour ça que Ayyub قال هذا et Ahmed ibn Hanbal كذلك الدارقطني. Anna celui qui fait passer Ali am Uthman faqad azra bil muhajirin wal ansar. Il a pas respecté le muhajirin wal ansar. لأن المهاجرين والأنصار ils ont fait passer Uthman avant. Et nous, on suit هؤلاء والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان. فنحن علينا الاتباع في هذا. فأنا la conviction أن عثمان إلى أفضل رضي الله عنه. ثم قال محتجا للقول بتبديعه والحجة لهذا ما أخرجاه في الصحيحين وغيرهما عن ابن عمر رضي الله عنه أنه قال: كنا نفاضل على عهد رسول الله صلى الله عليه وسلم، كنا نقول أبو بكر ثم عمر ثم عثمان. تقدم حديث ابن عمر. قال شيخ محمد: قلت هذا الأثر لم يخرجه مسلم، إنما تفرد به البخاري. فقول شيخ الإسلام أن الأثر اللي في الصحيحين وهم، أي الصحيح سك الأثر اللي في صحيح مسلم فقط. ثم قال رحمه الله، أي شيخ الإسلام، بعد أن ذكر مقالة أيوب وأحمد والدارقطني المتقدم، قال: فإنه إن لم يكن عثمان أحق بالتقديم وقد قدموه كانوا إما جاهلين بفضله. فإنه إن لم يكن عثمان أحق، سي عثمان ميريت با d'être cité après عمر أي avant علي، ça veut dire qu'ils étaient ignorants du فضل de علي. Et ça c'est un قول اللي باطل، لأن هؤلاء ils étaient أعلم منا. قال: وإما الظالمين بتقديم المفضول من غير ترجيح ديني، أو إذا تأنجس، لأنهم إذا في باسي عثمان أظن، كذلك هذا طعن في المهاجرين والأنصار. قال: ومن نسبهم إلى الجهل والظلم فقد أزرى بهم. celui qui prétend qu'ils étaient ignorants أو injustes فقد أزرى بهم. اللي respecte pas. قال: انظر مجموع الفتاوى. وقال ابن كثير رحمه الله في البداية والنهاية بعد أن ذكر مقالة أيوب والدارقطني: وهذا الكلام حق وصدق وصحيح ومليح. انتهى. إيه نعم، سسها الصواب. إيه كما قال شيخ الإسلام، à son époque avant son époque jusqu'à maintenant أهل السنة ils sont unanimes أن الترتيب في الخلافة كالترتيب في الفضل، أبو بكر ثم عمر ثم عثمان ثم علي. قال شبهة وجوابها. الآن il va citer une شبهة et il va citer la réponse. أي par rapport à ceux qui critiquent et insultent الصحابة. قال حفظه الله: يستدل الروافض لعنة الله عليهم على القدح في الصحابة بأحاديث الحوض التي فيها أن أناس يذادون عن الحوض فيقول النبي صلى الله عليه وسلم هؤلاء من أصحابي وفي رواية أمتي فيقال إنك لا تدري ما أحدثوا بعدك وفي رواية إنهم لم يزالوا مرتدين على أعقابهم منذ فارقتهم بعض الروافض يزوتليز سي أحاديث et ça, ça montre أولاً أنهم ils sont pas objectifs. Quand les hadiths, ils les dérangent, يقولون c'est un mensonge, يكفرون البخاري, ils rejettent. Quand en apparence, ils ont pensé que le hadith, il était en leur faveur, ils le prennent pour argument. Ça, c'est min طريقة أهل الأهواء. أما المؤمن المنصف, il est objectif. C'est pour lui, il accepte. C'est contre lui, il délaisse الأهواء, et il fait tawbah, et il s'adapte. Ce n'est pas les textes qui s'adaptent. C'est nous qui s'adaptons. Et on se soumet. Tant que c'est haq. Les textes ils sont authentiques, on se soumet. La réponse à cette shubha, قال l'imam al-Nawawi fi sharhi muslim, هذا مما اختلف العلماء في المراد به على أقوال. Ça montre l'importance de revenir à Ahl al-Ilm. لأن العلماء, ils ont rapporté ces hadiths, ces hadiths sahiha, et كذلك, ils ont des réponses à ce genre de shubha. لأن الشبهه ça arrive à cause de l'ignorance, mauvaise compréhension. L'insan, il peut ne pas comprendre les textes. Ça arrive, il n'y a aucun mal. Tu ne comprends pas, je ne comprends pas. Lakin, le mal, c'est de ne pas revenir à Ahl al-Ilm. Le mal, c'est de revenir à des ignorants. Le mal, c'est de délaisser al-manhaji al-sahiha et vouloir comprendre les choses seul. Fi hada al-hal, les portes du mal et de fitan al-sub. Mais celui qui revient à Ahl al-Ilm, il n'a pas compris. Fa al-ulama yuwajjihun wa yashrahun wa yufassirun. العلماء يتايز يكسبليك يتمونتر كي أوكن كونتراديكسيون. قال النووي رحمه الله في شرح مسلم هذا مما اختلف العلماء في المراد به على أقوال. العلماء ils ont plusieurs explications. أحدها أن المراد به المنافقون والمرتدون فيجوز أن يحشروا بالغرة والتحجيل فيناديهم النبي صلى الله عليه وسلم. الغرة والتحجيل سي لي تراس دو الوضو كما في حديث أبي هريرة أن سيت أمة يوم القيامة ils faisaient l'eau d'eau avec de l'eau et au Qiyama ils auront de la lumière dans les endroits où ils faisaient l'eau d'eau, les mains, les pieds, le visage, etc. Et le munafiq il fait l'eau d'eau, donc en apparence c'est un musulman. قال فيناديهم النبي صلى الله عليه وسلم للسيمة التي عليهم أي les traces. Le Nabi Sassan, il va les appeler. En apparence, ils font partie de sa communauté. فَيُقَالْ لَيْسَ هَؤُلَا مِمَّا وَعَدْتَ بِهِمْ لِأَنَّ هَؤُلَا بَدَّلُوا بَعْدَكْ أَيْ لَمْ يَمُوتُ عَلَى مَا ظَهَرَ مِنْ إِسْلَامِهِمْ مُنَافِقُونَ. Ils ont fait apparaître l'islam, lakin ils sont morts à l'kufr. فَيَوْمِ الْقِيَامَةِ ils profiteront pas de l'haud. Haud de Nabi alayhi sallallahu alayhi wa sallam. Donc, première réponse, أَنَّ هَؤُلَا c'était des munafiqun. Il les a pris par l'apparence, al-zahir. Deuxième réponse. وَالثَّانِي أَنَّ الْمُرَادَ مَنْ كَانَ فِي زَمَنَ النَّبِي صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ ثُمَّ ارْتَدَّ بَعْدَهُ فَيُنَادِيهِمُ النَّبِي صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ. Deuxième réponse. أَنَّ هَؤُلَاء ils sont sortis de l'islam après la mort du prophète عليه الصلاة والسلام. فالنبي صلى الله عليه وسلم il les a laissés à l'iman. Et quand il les a revus يوم القيامة vers le haut, il les a appelés parce qu'ils pensaient qu'ils étaient restés à l'iman. قال وإن لم يكن عليهم سيما الوضوء لما كان يعرفه صلى الله عليه وسلم في حياته من إسلامهم فيقال ارتدوا بعدك. Et en aucun cas c'est les compagnons du prophète عليه الصلاة والسلام. والثالث أن المراد به أصحاب المعاصي والكبائر الذين ماتوا على التوحيد وأصحاب البدع الذين لم يخرجوا ببدعتهم عن الإسلام. وعلى هذا القول لا يقطع لهؤلاء الذين يذادون بالنار بل يجوز أن يذادوا عقوبة لهم ثم يرحمهم الله سبحانه وتعالى فيدخلهم الجنة. Troisième réponse, أن c'est plus global. أي c'est pas المؤمنون qui est à l'époque du prophète صلى الله عليه وسلم. لا. C'est أصحاب البدع والمعاصي de cette communauté. C'est des مسلمون, لكن ils avaient des بدع et des معاصي. Enfin, même s'ils sont rejetés, ça ne veut pas dire qu'ils iront fil nar éternellement. Là, lakin, ils sont privés de l'haud à cause de leur bid'a et leur ma'asi. Thumma qal, ay l'imam al-Nawawi, wa qal l'imam al-Hafidh Abu Umar ibn Abd al-Barr, rahimahullah, kullu man ahdatha fi d-din fa huwa min al-matrudin anil-haud, kal-khawarij wal-rawafidh, وسائر أصحاب الأهواء. نعم. Ceux qui inventent في دين الله أهل البدع أهل الأهواء أنهم sont من المطرودين أي sont rejetés, repoussés. Ils boiront pas du حوض. قال وكذلك الظلمة المسرفون في الجور وطمس الحق والمعلنون بالكبائر قال وكل هؤلاء يخاب عليه من يكون ممن عنوا بهذا الخبر والله أعلم. انتهى باختصار يسير. على كل حال, t'as remarqué que toutes les explications en aucun cas ça signifie les compagnons du prophète عليه الصلاة والسلام. أبدا. Compagnons du prophète عليه الصلاة والسلام, ils sont morts على الإيمان. Et Allah subhanahu wa ta'ala, il a démontré qu'ils sont à la khayr. Et Allah radia anhum. Tu trouves que cette mauvaise compréhension, elle vient que de Rawafid. Ou man ta'athara bihim. Amma un sunni, un mu'min, yuhsin al-dhan billah wa bi rasulih, wa bi ashab rasulullah sallallahu alayhi wa sallam. Abadan, il aura cette croyance. Qala, al-hafid fil fath, qala, الفربري ذكر عن أبي عبد الله البخاري عن قبيصة قال هم الذين ارتدوا على عهد أبي بكر فقاتلهم أبو بكر يعني حتى قتلوا وماتوا على الكفر. أهل الردة après la mort du prophète صلى الله عليه وسلم, بعضهم ils n'ont plus voulu sortir la zakat, وبعضهم ارتد, أبو بكر les a combattu. فالبخاري il rapporte عن قبيصة أنه قال هذا. وقد وصله الإسماعيلي من وجه آخر عن قبيصة وقال الخطابي لم يرتد من الصحابة أحد. هذا صحيح. هذا اعتقاد أهل السنة أنه لم يرتد من الصحابة أحد. Compagnon du prophète صلى الله عليه وسلم, à l'époque du prophète صلى الله عليه وسلم, ils étaient à la خير. Et après sa mort, ils étaient à la خير. Ils sont morts على التوحيد والسنة ولله الحمد. قال وإنما ارتد قوم من جفاة الأعراب ممن لا نصرة له في الدين وذلك لا يوجب قطحا في الصحابة المشهورين. الأعراب ceux qui vivaient loin, فبعضهم نعم, أما الصحابة المشهورين فلا, صحابة كتاك للبروفيت صلى الله عليه وسلم فلا. ويدل قوله أصيحابي دون رواية أصيحابي c'est le تصغير de صحابي. قال ويدل قوله أصيحابي بالتصغير على قلة عددهم. Et ça c'est important. أن هؤلاء قليل. C'est pour ça que le prophète صلى الله عليه وسلم dans une رواية قال أصيحابي أصيحابي. أصيحابي c'est le تصغير de صحابي. أي ils étaient peu. Très peu. وقال ابن التين يحتمل أن يكونوا منافقين أو من مرتكب الكبائر وقيل هم قوم من جفاة الأعراب. دخلوا في الإسلام رغبة ورهبة وقال الداودي لا يمتنع دخول أصحاب الكبائر والبدع في ذلك. أي ceux qui sont venus après الصحابة jusqu'à nos jours وإلى أن يشاء الله. Des مؤمنون لكن فساق أصحاب الكبائر أصحاب البدع فربما ils seront rejetés, repoussés. أما حمل هذه الأحاديث على الصحابة من الظلم والهوى. Et ça c'est manhaj wa madhhab ar-rawafid az-zanadiqa adh-dhallal. Ala kulli hal, ce chapitre il est très important fi al-aqida mahabbatu ashabi rasulillah sallallahu alayhi wa sallam. Fa nahnu nuhibbuhum wa nahtarimuhum wa nubghid man yubghiduhum wa nubghid man yat'an fihim. Et kadhalik on a la conviction annahum c'est nos modèles après le prophète sallallahu alayhi wa sallam, c'est eux qui ont compris hada ad-din. On essaye de les suivre autant qu'on peut. Et كذلك, on n'a pas cité la مسألة أن من يطعن في عائشة رضي الله عنها كفعل الروافض. فهذا لا شك في كفره. Celui qui insulte et qui accuse عائشة d'avoir fait الزنا, فهذا c'est un كافر بالله عز وجل. لماذا؟ لأن الله سبحانه وتعالى il a innocenté في سورة النور. Et les versets sont clairs. Celui qui accuse Aïcha, et ça c'est hal al-rawafid kadhalik, al-dullal, ça fait le haqiqa, yukadhib al-Qur'an. Ça c'est un kafir. Billahi azza wa jal. Et incha'Allah, dans d'autres livres plus détaillés que celui-là, l'ulama y détaille mas'alat sab al-sahaba avec aqwal ahli al-ilm, kadhalik les femmes du prophète sallam, kadhalik sa famille, plus en détail. Fanasallah subhanahu wa ta'ala, tawfiq wa sadaq. نكتفي بهذا القدر. On a fini les vers de poésie concernant al-Sahaba. Et le prochain dars, inshallah ta'ala, On commence قول شيخ الإسلام وأقول في القرآن ما جاءت به آياته فهو الكريم المنزل. Il va détailler, ou il va plutôt citer عقيدة أهل السنة والجماعة في القرآن الكريم. حياكم الله سبحانك اللهم وبحمدك لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.